പൊറുത്തെ മകനായി പിറന്ന് ഭൂഷണം ശ്രീമദ്വെങ്കടനാചാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മം വ്യാമോഹതസ്തരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ദൈകസിംഗോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവ തയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മതന്വയാനാം ആദ്യശ്ശനകുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത് തദംഗ്രീഗണം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം ധരശ്ച മഹദാപ്പയ ഭട്ടനാദ ശ്രീഭക്തിധാര കുലശേഖര യോഗിവാഹാൻ பக்தாங்கிருவேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கத்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சித்தாயாம் கஜினிகலிதம் வியாபலாக்ருத்ய புங்கே யோதாதஸ்யை நமைதமிதம் பூயே வாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவையாண்டார் நரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம். இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நான்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீவித்வஜித்த புலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ சங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யா சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிடனாகித்தான் தீங்கு நிறைந்தான் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற இடுமானே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். பொதுவாக ஒரு பெரியவர்கிட்ட போய் நமக்கு ஒரு வேண்டிய ஒரு விஷயத்தை கேட்கணும் என்றால் நேர போய் சடான்னு கேட்டுவிட முடியாது. முதல்ல அவரிடம் போய் நயமாக சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அப்புறம் கேட்கணும். கிருஷ்ணனை திருவோலகத்திலே ஏழை பண்ணி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுக்கு வேண்டியது என்ன, அதை சொல்லுங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லச்ச உடனே சொல்லிடல. அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு போற்றி போற்றி என்று போற்று பாடினார்கள். பிறகு மெதுவாக கிருஷ்ணனுடைய பெருமையை எடுத்து சொல்லி உங்ககிட்டதான் ஒரு விஷயம் கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னார்கள். அதான் இந்த பாட்டுல அடுத்த பாட்டுல வேண்டுவான கேட்டியல் என்ன வேணும்னு கேட்டையானா சொல்றோம் அப்படின்னு அதை சொல்லுகிறார்கள். கடைசி அஞ்சு பாட்டுலதான் அந்த வேண்டுவன கேட்டியல் இருக்கு, என்னென்ன வேணுங்கிறது சொல்லுவதாக இருக்கு. மெதுவாக பேசணும், தான் போய் எடுத்து சொல்லக்கூடாது. பகவான் கிட்ட மங்களாசாசனத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஆச்சாரியன் கிட்ட போய் ஒரு விஷயத்தை பிரார்த்திக்கிறதும் சட்டுக்கு போய் பிரார்த்திக்க மாட்டார்கள். தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, பிரணிபாதம் பரிப்பிரஷ்னம் சேவா, சுசூஷை எல்லாம் பண்ணி மெதுவாக போய் கேட்கணுமா. மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச, மைத்ரேய பராசரத்தை கேட்டார், பரிபப்ரச்ச கேட்க வேண்டிய முறையில கேட்டார், பிரணிபத்திய நமஸ்காரம் பண்ணார், அபிவாத்திய அபிவாதம் பண்ணார், அதுக்கப்புறம் கேட்டார். அந்த மாதிரி கேட்கறதுக்கான ஒரு முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவர்களும் அந்த முறையை தவறாமல் நடக்கிறவர்கள். இப்போ சுப்பிரபாதங்கள்லாம் பாடி பள்ளி கட்டிற்கையிலே வந்து நின்று அவருக்கு சுப்பிரபாதம் பாடி ஆச்சாரணியும் சிம்மாசனத்தில் ஏட பண்ணி அங்கே இவர்கள் கேட்கிறார்கள் பல்லாண்டு பாடி அப்படின்னு. ஆச்சாரியனுக்கு பல்லாண்டு பாடணும் பிரத்யத்துல, அதாவது பகவான் வந்து ஸ்தவ்யன் தவப்பிரியன் என்று பெயர், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும். மனுஷர்கள் பொதுவாக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, ஆனா பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாக பரோட்சே மித்ர பாந்தவாக காரியாந்தே தாசபூதாச்ச புத்திராஸ்து ந கதாச்சன அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆச்சாரியன பிரத்யத்துல ஸ்தோத்திரம் பண்ணணும், நேர மற்ற பேரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. பரோட்ச மித்திர பாந்தவாக, மித்திரர்களை என்ன பரோட்சத்துல வேற ஒருத்தருக்கு சொல்லணும், என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே அவன் தான் எனக்கு கை கொடுத்தான் அப்படின்னு அவன் பெருமையை வெளியில சொல்லணும். பந்துக்குள்ளி பெருமையை வெளியில சொல்லணும், அவருக்கு நேரம் சொல்றதை காட்டணும், வெளியில சொல்றது விசேஷம். தாசர்கள் யார் காரியத்தை செஞ்சு கொடுக்கிறாளோ கான்ட்ராக்டர் இருக்கு, அவள காரியாந்தே அந்த காரியம் முடிஞ்சவனே அவளை ஸ்தோத்திரம் பண்ணும். முதலே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, புத்திரர்களை ஸ்தோத்திரமே பண்ணவே கூடாது அப்படின்னு. அதனால பிரத்யக்ஷ குருவ ஸ்துத்தியாகுங்க ரீதியில அன்று உலகம் வந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. இப்பொழுது நாங்க ஒரு விஷயம் பிரார்த்திச்சுன்னு வந்திருக்கோம், அது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பீட்டிக்கையான ஒரு வார்த்தை இந்த பாட்டிலையும் சொல்லிக்கிறார். ஆச்சாரனுடைய பெருமையும் சொல்லுகிறார், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர தரிக்கிலனாகி தான் தீங்கில் நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படின்னு. அதாவது பாகவதர்கள் எல்லாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்கிறார். பெரியவர்களுடைய வார்த்தை அழகா சொல்ற, திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து என்ன சுவாமி தேசியன் எடுத்திருக்காரு. ஒரு பாகவதன் பிறக்கிறது திருமந்திரத்தில், அதுக்கு முன்னாடி ஒரு சரீர அம்மா அப்பா மூலமாக சரீரத்தில் பிறக்கிற பிறப்பு, அது உண்மையில் அது ஒன்றும் பெரிய பிறப்பு இல்லை, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பிறப்பு அது. ஆனால் நான் ஈஸ்வரனுக்கு தாசன் அப்படிங்கிறது தெரியும்படியாக திருமந்திரத்திலே பிறக்கிறார். அதான் ஆழ்வார் சொல்றார், அன்று நான் பிறந்திலேன் அப்படிங்கிறார், அன்னைக்கு நான் பிறக்கல இன்னைக்குதான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறார். திருமந்திரம் தானே நமக்கு நம்ம சொரூபத்தை எடுத்து கொடுக்கறது, எடுத்து காண்பிக்கிறது. பகவானுக்கு தாசன் அப்படின்னும், பகவானே உபாயம் அப்படின்னும், பகவானே புருஷார்த்தம் அப்படின்னு மூணு காமிக்கிறது திருமந்திரம். மூணு பதத்துல முதல்ல பிரணவத்துல பகவானே நமக்கு சேஷி, நாம் பகவானுக்கே தாசர்கள். அதனால அனன்ய சேஷத்துவம், வேற யாருக்கும் நான் சேஷம் கிடையாது, பகவானுக்கே சேஷன் அர்த்தம் கிடைக்கும். நமஹா அப்படின்னு சொல்லும் போது அனன்ய உபாயத்துவம், பகவானே உபாயம், வேற உபாயம் கிடையாதுன்னு தெரியும். நாராயணாய அப்படின்னா நாராயணனின் பொருட்டே அப்படின்னா அனன்ய பலத்துவம், வேற பலன் கிடையாது, நாராயணனே தான் எனக்கு பலன், அவனை அடைதலே பலன் அப்படின்னு. அனன்ய சேஷத்துவம், அனன்ய உபாயத்துவம், அனன்ய புருஷார்த்தத்துவம், இது மூணு தான் ஆத்மாவுக்கு சொரூபம். சொரூபம் சொரூபம்னா ஆத்மானா, ஆத்மானா என்னங்கிறது மூணு விஷயத்தில் தெரிஞ்சுக்கும். இப்படிதான் ஆத்மா இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆத்மானா என்னன்னு கேட்டா, இந்த சரீரத்தோடு சேர்த்து வச்சு சரீரத்தினுடைய தர்மங்களை ஆத்மால ஏறிட்டு வச்சு ஆத்மானா என்னன்னா, ஆத்மானா பிராமணன்னு, ஆத்மானா புருஷன் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும். ஆனா அது கிடையாது, ஆத்மாங்கிறது எந்திரமானை சேர்ந்தது அப்படிங்கறத உண்மையானது. இது ஒண்ணு சரீரத்தை சேர்ந்தது இல்லையே, சரீரத்துக்கு சுவாமியா இருக்கிறது ஆத்மா அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா இது ஒண்ணு நிரந்தரமானது இல்ல, சொரூப சித்தம் இல்லைங்கிற, சொரூப சித்தம்னா எப்பவுமே இருக்கணும். இது இடைக்காலத்தை சேர்ந்ததே தவிர அது இயற்கையானதாக இல்லை. இயற்கையானதா இருக்கணும்னா முதல்ல இருந்தே இருக்கணும். புஷ்பம் இருக்கு, புஷ்பத்துக்கு கந்தம் அப்படிங்கிறது இயற்கையா இருக்கு. புஷ்பம் இருக்கும் போதே, புஷ்பம் பிறக்கும் போதே அந்த வாசனையோட தான் பிறக்கு. புஷ்பத்துக்கு அந்த கந்தம்ங்கிறது இருக்கும், தேன் இருக்கு, தேனுக்கு மதுரம் அப்படிங்கிற ரசம் இருக்கு, அது இயற்கையானதா இருக்கு. மற்ற வஸ்துக்கள்லாம் அப்படி கிடையாது. நாம ஆத்துல வந்து மதுரம் உண்டாக்குறோம்னா கஷ்டப்பட்டு உண்டாக்குறோம், ஒண்ணுல இதை சேர்த்து அதை சேர்த்து இன்னொன்னு சேர்த்து, ஏதோ ஒன்று இயற்கையானதா கிடையாது. இயற்கையான கந்தம் உண்டாக்க முடியுமா? முடியல. ஆனாலப்பட்ட பிளாஸ்டிக் பூ அதே மாதிரி பண்ணாதான், பிளாஸ்டிக் பூ பண்ணுவாள் இல்ல சொர்ணத்திலே பூ பண்ணுவாள். சௌவர்ண புஷ்ப நிர்மானே சதுராஸ்தந்தி சகஸ்கிருஷா, சொர்ணமயமான புஷ்பம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கான். தத்திர சௌரப நிர்மானே, ஆனா அதுல வாசனையை வைக்கணுமே. அதுக்கு என்ன பண்றதுன்னா சதுரஸ் சதுரானனா, அதுக்கு பிரம்மாதாவரணம்னு. அப்போ அந்தந்த வஸ்துவுக்கு அந்தந்த சுபாவங்கள் இயற்கையா இருக்கா மாதிரி இந்த ஆத்மாவுக்கு எது இயற்கையானது அப்படின்னு கேட்டா, சேஷத்துவம் அப்படிங்கறதா இதுக்கு இயற்கையா, தாசத்துவம் அப்படிங்கிறது பகவானுக்கு தாசமா இருக்கான் அப்படிங்கறதா இயற்கையா. ஏன்னா பகவான் தானே இந்த ஆத்மாவை தியாகி வச்சிருக்கான். பகவானுக்கு சேஷம்னா என்ன அர்த்தம்னா பகவானின் பொறுப்பே ஆனதுன்னு அர்த்தம். அப்போ பகவானே பகவான் இட்ட வழக்கா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆத்மாவை பகவான் தான் தியாகி வச்சிருக்கான். இந்த ஆத்மா நித்தியமா இருந்தா அதுக்கு காரணம் பகவானுடைய நித்திய சங்கல்பம். இந்த ஆத்மா இந்த சரீரத்துல இருந்தா அதுக்கு காரணம் பகவான் தான் இந்த ஆத்மா இந்த சரீரத்துல ஆக்கினும். சரீரம் அப்படின்னா சரீரம் எப்படி உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான பிரக்கிரியெல்லாம் நிறைய இருக்கு சொல்றான். இருக்கட்டும், அதுல ஆத்மா எப்படி சேர்ந்தது, அது எந்த கணத்துல ஆத்மா சேர்ந்தது, ஏதோ மரம் பூல மாதிரி இல்லையே, இது ஜீவாத்மா நல்லா சேர்ந்திருக்கு என்ன தெரியுது. அதனால ஈஸ்வரனுடைய விஷயம் அப்படிங்கிறது இங்க தெரியுது. அப்போ அந்த ஆத்மாவுடைய தனித்தன்மை இருக்கும், ஈஸ்வர சேஷத்துவம் அப்படிங்கிறது, அத நமக்கு காமிச்சு கொடுக்கறது திருமந்திரமானங்கிறது. நானே திருமந்திரத்தால் தான் ஆத்மாவை பத்தி இவன் தெரிஞ்சுக்கிறான், அவன் தெரிஞ்சுக்கிற அதுதான் பிறப்பு இவனுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இத சரீரத்தை வச்சு பிறந்திருக்கானே தவிர அது பிறந்தும் பிறந்ததுல சேர்த்தி இல்லை. அப்ப திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து, துவயம் என்ன பண்றதுன்னு கேட்டா பகவானே சேஷம், பகவானே சேஷி, பகவானே உபாயம், பகவானே புருஷார்த்தம் அப்படின்னு திருமந்திரம் காமிச்சு கொடுத்தது. சரி, அதனால என்ன அப்படின்னா சொரூபத்தை தெரிஞ்சிருந்தாச்சு. இப்ப அதனால என்ன கேட்டா பகவானையே சரணாகதி பண்ணும், இது துவயம் காமிச்சு. அதனால துவயத்துல வளரணும். நீ இப்படிப்பட்டவன் சொல்லக்கூடாது, இன்ன இந்த காரியம் பண்றத சொல்ல முடியும். பகவானே, அதாவது பகவானே சரணாகதி பண்ற அப்படிங்கிற பிரகாரத்தையும், பகவானுக்கே கைங்கரியம் பண்ற பிரகாரத்தையும் துவயத்துல பூர்வபாகத்திலையும் உத்தரபாகத்திலையும் காமிச்சு கொடுத்தது. அதனால திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயக்க நிஷ்டமாகு, அந்த துவயக்கத்திலே துவயத்திலேயே நிஷ்டை பெறணும், நிலை பெறணும் அப்படிங்கிறது பூர்வாச்சாரியர்கள் சாதித்த வாக்கு. இதுதான் தேசியம் எடுத்திருக்காங்க. அதுதான் இது அழகா சொல்ற, திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்துன்னு சொல்றத, ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர, ஒளித்து வளர, அது வளரும் போது பிரகாசமா வளரலையா, கிருஷ்ணன் வளர்ந்த மாதிரி ஒரு மூலையில வளர்ந்த மாதிரி. பொதுவா இங்க ஒளித்து வளரன்னா என்ன சொன்னா தன்னுடைய மகிமையை பிரகாசம் செய்யாமல் வளர அப்படின்னு இருக்கும். திருமந்திரத்துல பிறந்துட்டாருன்னா அவருக்கு நல்ல ஒரு மகிமை உண்டு. சுவாமி தேசிங்கிற அவர் மாடியில இருந்து கீழே இருப்பாட பாக்குறார் அப்படிங்கிற, மாடியில இருந்து கீழே இருப்பாட பார்த்தா பொடி பொடியா தெரியும், அந்த மாதிரி அத்தனை உசரத்துல இருக்கார். ஆனா என்ன பண்றாருன்னா அனாவிஷ்குருவன் அன்வையாத்தம் ஒரு சூத்திரம், தன்னுடைய மகிமையை வெளியில பிரகாசப்படுத்தாமல் குழந்தை மாதிரி நடந்துக்கணுமா அப்படின்னு உபநிடத்தை சொல்லிடு, பால்யேவ திஷ்டா அசேத் அப்படின்னு. அதனால வளர்றாலே தவிர அந்த வளர்றது வெளியில தெரியாத மாதிரி ஒழித்து வளர, இதுக்குள்ள இருந்துட்டு இருக்கா ஆத்ம ஞானம் வெளியில உள்ள வளர்ந்துக்கிறது வெளியில எப்படி தெரியும், வேலை படாதவும் மணிண்டாதான் தெரியும், நான் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன்னு சொன்னாதான் தெரியும். ஆனா இவர்கள்லாம் எதுவுமே வெளியில சொல்லாமல் இருக்கா, தரிக்கல நாகி, ஆனா இது பொறுக்கல, சில பேருக்கு இது பொறுக்கல. திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயக நிஷ்டனாக ஒழித்து வளர்றாரு இல்லையா, தன் மிகவும் வெளிப்படுத்தாமல் அது பொறுக்காதவர்கள் என்ன பண்றாங்கட்டா, தான் தீங்கு நினைந்த கருத்து, இந்த ஆத்மாவுக்கு எப்படியாவது தீமையை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அது பெருசா இங்கே வெளியில இருந்து வர வேண்டாம், நமக்கே இருக்கக்கூடிய பிரகிருதி சம்பந்தம் தான் அது. பிரகிருதி சம்பந்தம் அப்படிங்கிறது மாயினாலே வந்தது, மாயாங்கிறது பிரகிருதி, மாயாங்கிறது ஈஸ்வரனுடைய மாயை, மம மாயா துரத்யா அப்படிங்கிறான் கண்ணனே, என்னுடைய மாயை மீற முடியாது. சரி, ஆத்மா பத்தி இதெல்லாம் தெரிஞ்சாச்சு, திருமந்திரத்திலே தெரிஞ்சுட்டோம், துவயத்திலே நல்லா வளர ஆரம்பிச்சாச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப ஈஸ்வரனுக்கே ஆட்பட்டு அப்படியே தானே இருக்கணும், ஆனா இருக்க முடியாமல் நம்மளை படுத்துறது இந்த பிரகிருதி சம்பந்தம், இந்த சரீரம், ஏன்னா இதை கவனிக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு வேளா வேலைக்கு ஆகாரங்கள் எல்லாம் தேவையா இருக்கு, இதற்கு எத்தனையோ அலங்காரங்கள் எல்லாம் தேவையாக இருக்கு. அப்ப இது போகிறதுக்கும் வகிறதுக்குமான சாதனங்கள் சௌரியங்கள் என்னென்ன வேணுமோ வண்டி முதலானது எல்லாம் தேவையா இருக்கு. இதுல கண்ணுக்கு பார்க்கறதுக்கான காட்சிகள் கேட்டா டிவி முதலானது எல்லாம் தேவையா இருக்கு. இப்படி இந்த சரீரத்துல இவ்வளவு தேவையா இருக்கு, இந்த சரீரத்தை கவனிச்சுக்கிறதுக்கே நமக்கு டைம் சரியா இருக்கு, நம்ம எங்க ஆத்மாவை கவனிக்க முடியும், பகவானுக்கு சேஷன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு. அப்போ அந்த ஆத்மாவை வளர்க்கறதுக்காக நாம ஒரு நல்ல பாராயணாதிகள் பண்ணியும் இல்ல தியானாதிகள் பண்ணியும் கைங்கரியாதிகள் பண்ணியும் நிற்க நிற்க முடியல. கரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த அப்ப அந்த பிரகிருதி வந்து அது தீங்கு பண்றதா, பொதுவாக நல்ல காரியத்துக்கு தீங்கு பண்றதுக்கு நாலு பேர் இருப்பான். இங்க எங்கேயும் வெளியில இருந்து வர வேண்டாம். இவனுடைய பாபம், இவனுடைய சரீரம், இதான் பிரகிருதி. கருத்தை பிழைப்பித்து அது அப்படி அப்படி வருதா, இந்த சரீரம் கூடவே இருக்கா. அப்போ இவன் என்ன பண்றான் கேட்டா, ஆச்சாரிய கிட்ட போய் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னா அந்த கருத்தை பிழைப்பித்து அதெல்லாம் ஆச்சாரியன் சரியாக்கி கொடுக்கற. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமானே, இதுக்கு காரணமா அந்த கம்சன் ஒருத்தன் இருக்கான், உன்னுடைய புண்ணிய பாபம் தான் காரணம். அந்த புண்ணிய பாபத்தினுடைய வயசுல நெருப்பு மாதிரி ஆச்சாரியன் நிற்கிறான், ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினாலே அது பொசுங்கி போயிடும். நெருப்பென்ன நின்ற நெடுமானே, நெருப்பு எப்படி வயசுல நெருப்பு கட்டி வச்சிருக்கான் அப்படிங்கிற அழு, கம்சன் வயசுல நெருப்பு கட்டி வச்சிருக்கானோ அந்த மாதிரி இந்த மாயையானது பகவத் சம்பந்தத்தினாலையும் ஆச்சாரிய சம்பந்தத்தினாலையும் அது கொஞ்சம் கொஞ்சமா போறது, அது பொசுங்கி போறது. அது ஆச்சாரியனுடைய ஒரு ஞானாதிகள்னாலே பொசுங்கி போறதாம். ஏன்னா ரொம்ப நாளா இருந்தது கமிஷன் எப்படி ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கானோ அது மாதிரி தடையா இருக்கு. கத்தியத்துல எம்பெருமானார் சொல்லும் போது ஏவம் பூத மத்தைங்கரி பிராப்தி வாய தயாம் அவக்ளத்த சமஸ்த வஸ்து விஹீனோபி அனந்த தத் விரோதி பாபாக்ராந்தோபி அனந்தமத் அபசாரயுக்தோபி அனந்தமதீயாபசாரயுக்தோபி அனந்த அசஹ்யாபசாரயுக்தோபி ஏதத் காரிய காரணபூத அநாதி விபரீத அகங்கார விமூட ஆத்மஸ்வபாவோபி ஏததுபய காரிய காரணபூத அநாதி விபரீத வாசனா சம்பத்தோபி ஏததனுகுண பிரகிருதி விசேஷ சம்பத்தோபி ஏதன்மூல ஆத்யாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்விக சுகதுக்க தத்வேது ததிதர உபேக்ஷணீய விஷயானுபவ ஜானசங்கோச்சரூப மச்சரணார்விந்த யுகலை காந்திகாத்தியந்திக வரபக்தி பரஜான பரமபக்தி விக்ன பிரதிஹதோபி அப்படிங்கிற நம்மளுடைய பக்திக்கெல்லாம் விக்னம் இருக்கான். இந்த விக்னமா இருக்கிறது தான் இத்தனை சொல்லிருக்கேன், இத்தனை விக்னங்கள் உனக்கு இருக்குவா அப்படின்னு சொல்ற. பிரகிருதி விசேஷ சம்பத்தோபி, பிரகிருதி சம்பந்தமே ஒரு பெரிய விக்னமா இருக்கு. அநாதி விபரீத வாசனை அசம்பத்தோபி, அநாதிகாலமா வந்திருக்கக்கூடிய விபரீத வாசனை, இது தேவை இது தேவை அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படி பழக்கம் ஆயிருக்கு. இந்த ஜென்மத்துல வந்தது இல்லையா, அது அநாதிகாலமா வந்துட்டு இருக்கு. அதனால எது தேவைன்னா ஆகாரம் தான் தேவைன்னு தான் தோணும். ஆனா இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கு. அது போல என்ன சொல்றேன்னா இதெல்லாம் இருக்கட்டும், ஏனகேனா பிரகாரேன துவயபக்தாத்வம் மதீவ தயையா, நீ துவயத்தை சொல்லு, என்னுடைய அனுகிரகத்தினாலே உனக்கு இந்த விக்னங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு பெருமாள் சொல்ற வசனம் இது கத்தியத்துல. அந்த மாதிரியாக ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே அப்படிங்கறது துவயம் கூறத்தாளன் சாதிச்சா, ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லி உடனே சீமதே ராமானுஜாய நமஹ அப்படின்னு சொன்னா அதான் ராமானுஜ துவய மந்திரம். அந்த மாதிரி அந்த துவய மந்திரத்தை சொன்னா இந்த விரோதியா இருக்கக்கூடிய பிரகிருதி சம்பந்தமும் வாசனா சம்பந்தமும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புண்ணிய பாப சம்பந்தமும் இது எல்லாமே போகும். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே எல்லாம் போகும். ஆச்சாரியன் அனுகிரகத்தினாலே பாபங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கறத சாஸ்திரத்தில் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அவருடைய தீர்த்தம் பாதுகா தீர்த்தவர்கள் சீபாத தீர்த்தம், அதனாலே சகல பாவங்களும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயச்சித்தம் மனிஷிகி நிர்ணீதம் பகவத் பக்த பாத தீர்த்தய நிஷேவனம். சமஸ்த பாபங்களுக்கும் பிராயச்சித்தம் பாத தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு சொல்றது. உண்மையிலே பிராயச்சித்தமா சங்கல்பம் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அநாசாரம் கலந்துருத்து அப்படின்னு சங்கல்பம் பண்ணி ஸ்ரீபாத தீர்த்தம் சாப்பிடலாம். பஞ்சகவியம் மாதிரி பஞ்சகவிய ஸ்தானத்துல அது இருக்கா. அப்படி ஆச்சாரனுடைய சம்பந்தம் நமக்கு அப்படி விசேஷமானது, இதை நித்தியமே ஆச்சாரிய ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நித்தியம்னும் காமியம்னும் நைமித்திகம்னும் மூணுமாக சுவாமி தேசிகன் சாதிச்சார். நித்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஆச்சாரிய ஸ்மரணம் பண்றது நித்தியம்னா கட்டாயம் பண்ணி ஆகணும், இல்லாட்டா கிருத்தஜ்ஞன் ஆயிடுவாங்க. அவர்கிட்ட இத்தனை ஞானத்தை வாங்கி அது சொல்லாம இருக்க கூடாது. அப்புறம் காமியம் அப்படின்னா என்ன கேட்டா, ஆச்சாரிய ஸ்மரணத்தை பண்ணி ஏதாவது பலன்களை எல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு தனியெல்லாம் சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். நைமித்திகம் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் பாபங்கள் எல்லாம் போகணுங்கிறதுக்காக காயச்சித்தமாக ஆச்சாரிய ஸ்மரணம் பண்ணலாம். இப்படி மூணுமாவும் இருக்கு. அதனால நைமித்திகமும் இருக்கிறபடினால சகல பாபங்களும் நாசம் பண்ணக்கூடியதாக இருக்கான். தீர்த்தான் இருவினை தீர்த்து அப்படிங்கிறார் அவர். திருவங்கத்தமுதனால் அழகாக சொல்ற, என்னுடைய பாபங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜர் போக்கடித்தார். அது மாத்திரம் இல்ல, ராமானுஜருடைய பெருமை எப்போ நன்னா லோகத்துல தெரிஞ்சு தெரியுமோ இல்லையோ, அவர் இன்னும் எத்தனையோ பேருக்கு அவர் காலக்ஷேபங்கள்லாம் சொல்றார், எத்தனையோ பேரை வாதத்தில் தான் ஜெயிச்சிருக்கார். ஆனால் அது அப்பெல்லாம் அப்பெல்லாம் இல்லையா, அப்பெல்லாம் அவருக்கு பெருமை தெரியலையா. பின்ன என்ன கேட்டா, என்னுடைய பாப்பங்கள் இருக்கும் இல்லையோ இத நிறைய எழுதி வச்சிருக்கான் யமலோகத்துல. சித்திரகுப்தன் அப்படிங்கிறவன் பாப்ப கணக்கில் தான் எழுதி வைக்கிறவன். அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறதா, என்னுடைய பாபத்தை எல்லாம் மொத்தத்தையும் எழுதி வச்சான். அது பார்த்தா புஸ்தக சும்மை பொருத்தி அப்படின்னு, அதெல்லாம் புஸ்தக சும்மை, இதே புஸ்தகம் புஸ்தகம் புஸ்தகமா சில சமயம் ஆபீஸ்ல பார்த்தாலும் நிறைய ஃபைல் மேல ஃபைல் ஃபைல் மேல ஃபைல் அப்படின்னு வச்சிருப்பான். அந்த மாதிரி இவன்கிட்ட புஸ்தகம் புஸ்தகம் புஸ்தகமா நிறைய புஸ்தகம் இருக்கு. இது என்ன பார்த்தா இதெல்லாம் இவனுடைய பாப கணக்கு அப்படின்னா, அந்த புஸ்தக சும்மைய கொளுத்திருத்தான். இது ராமானுஜருடைய அனுகிரகம். செருத்துண்ணும் நீத கலியை நினைப்படிய பலத்தை செருத்தும் பிணங்கியதில்லை, என் செய்தினை தென் புலத்தில் பொருத்த அப்புஸ்தக சும்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுகன் தன்னய புகழே. இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணி கலி கலி புருஷன் ஓட விரட்டினார் ராமானுஜர். ஆனா அப்ப கூட அவருடைய புகழ் பிரகாசிக்கல. நரகலோகத்துல நான் பண்ண பாபத்தினுடைய புஸ்தக கட்டு இருக்கும் இல்லையோ, அந்த கட்டை அழிச்ச பிறந்தான் அவருடைய பிரபாவம் எல்லாருக்கும் தெரியுது. என்ன எப்படி இருந்த நானே இப்படி மாத்திக்க என்ன அப்படின்னு அமுதனார் அழகான வார்த்தை சொல்ற, அமுத வாக்கா சொல்ற. அப்படி அதான் இந்த பாபங்களுக்கும் அந்த விபரீத வாசனைக்கும் அந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கும் இல்லையோ, இதுக்கும் இது மொத்தத்தையும் பொசுக்கக்கூடியவர் ஆச்சாரியன் அப்படிங்கிறதுனால இந்த பிரகிருதியானது என்ன இப்படி நினைக்கிறது, நான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இதை பொறுக்காமல் பிரகிருதி படுத்துறது, தான் தேங்கிறந்த அக்கருத்தை கிடைப்பித்து அப்புறம் யாரா இதுக்கெல்லாம் மூல காரணம் கம்சன் அப்படின்னா அந்த அஜானம் முதலானதெல்லாம் என்னுடைய கர்மங்கள், அந்த கர்மத்தை மொத்தத்தையும் ஒழிக்கிறது. கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலை, நெடுமாலைன்னா நல்ல தீர்க்கமான கருணை உடையவன் வியாமோகம் உடையவன் அர்த்தம். நம்ம கிட்ட எத்தனை வியாமோகம், வியாமோகம்னா பேர் அன்பு, பெரிய ஆசை. இந்த பெரிய ஆசை இருக்கிறபடினால தானே அவர் இத்தனை பாடுபட்டு நம்ம கிட்ட வந்து என் மனசுல தங்கி இருந்து இத்தனை பாபங்களையும் தொலைக்கிற. நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே, இது அழகான வார்த்தை. நெருப்பாக இருக்கு ஆனா நெடுமால், தீர்க்க வியாமோகம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பெரிய ஆசை, ரொம்ப பெரிய ஆசை ஆச்சாரனுக்கு இருக்குன்னு சொல்லல, ஆச்சாரியனே அந்த ரொம்ப பெரிய ஆசைங்க, ஆசையே வடிவெடுத்த மாதிரி இருக்கார். சிஷ்யர்கள் கிட்ட ஆசையும் கருணையுமே ஒரு வடிவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்காரா ஆச்சாரியன். இவர்களுக்கு அப்படி உருகி உருகி சொல்ற, அதே சமயம் இவர்களுடைய பாபங்களை பார்த்தா அந்த பாபங்களை எல்லாம் புசிக்கிற. அதனால நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே, நெருப்பாகவும் இருக்கார் நெடுமாலாகவும் இருக்கார். உன்னை அறித்து வந்தோம், உன்னையே பிரார்த்திச்சுன்னு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியம் உங்ககிட்டதான் ஒரு விஷயம் பிரார்த்திக்க போறோம். என்ன பிரார்த்திக்க போறோங்க அப்படின்னா, உன்னை அறித்து வந்தோம், உண்மையதான் பிரார்த்திக்க போறோம், நீர் தான் வேணும். பறை தருதையாகில் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், பண்ணால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. நாங்க என்ன பண்ண போறோம்? நம்முடைய ஐஸ்வர்யத்தை பாடுவோம். திருத்தக்க செல்வம் நமக்கு இருக்கு, சேவகம் இருக்கு. செல்வம்னா ஐஸ்வர்யம், சேவகம்னா அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு திறமை. இது ரெண்டும் உங்ககிட்ட இருக்கு. திருத்தக்க செல்வம், திரு அப்படின்னா வேதம், சாஹி ஸ்ரீஹி அப்படின்னு சொல்ற முடியும். வேதத்துக்கு ஸ்ரீன்னு பெயர், ஆச்சாரியனையும் ஸ்ரீ அப்படின்னும் ஸ்ரீமதே அப்படின்னு சொல்ற வழக்கம், ஸ்ரீமான் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால உமக்கு இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது திருத்தக்க செல்வம், வேதத்துக்கு ஏற்ற ஒரு செல்வம் ஆச்சாரியனுக்கு இருக்கு. அதனால தானே ஸ்ரீமான் ஸ்ரீமான் அப்படிங்கிறோம். நம்ம ஆச்சாரியனு சொல்லிச்ச ஸ்ரீமத்தேன்னு சொல்லாம சொல்றதே கிடையாது. ஸ்ரீமத்தேனா ஸ்ரீமானுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ஸ்ரீமானுக்கு, ராமானுஜாய ராமானுஜனுக்கு நமஹா, நமஸ்காரம். ஸ்ரீமானான ராமானுஜனுக்கு நமஸ்காரம் தமிழ்ல சொல்லுவோம், ஆனா சம்ஸ்கிருத்தம் அப்படி வராது. சம்ஸ்கிருத்தம் ஸ்ரீமானுக்கு ராமானுஜனுக்கு நமஸ்காரம் அப்படிதான் வரும். அந்த பாஷைக்கு ஒரு சுபாவம் உண்டு. அந்த பாஷையில விசேஷணங்கள் எல்லாம் அதே ஒரே வியக்தியில வரும். நான் அழகான புருஷனை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்க. அழகா ஒரு மனுஷன் போயிருந்தான்னா அழகான மனிதனை பார்த்தேன் தமிழ்ல சொல்லலாம். ஆனா தமிழ் சம்ஸ்கிருதம் அப்படி வராது. நான் அழகானவனை மனிதனை பார்த்தேன், ரெண்டுலையும் நயங்கிறது வரும். அதனால்தான் ஸ்ரீமதே அப்படின்னு போடுறோம். ஸ்ரீமதேனா ஸ்ரீமானுக்கு அர்த்தம். இப்ப ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசியாங்க, ஸ்ரீமானுக்கு நிகமாந்த மகாதேசியனுக்கு நமஸ்காரம். சீமானா இருக்கக்கூடியவர் அதுதான் அவருடைய அந்த பெருமைங்கிறது. இல்ல வேதத்துக்கேத்த பெருமை, வேதம் வகையில் இருக்கு இல்லையா. அந்த நீர் வேதத்தை கையில வச்சுட்டு தானே இதை சாதிச்சிருக்கீர், எங்களுடைய விரோதிகளான பாபங்களை எல்லாம் ஒழிச்சிருக்கீர். ஆனா உங்களுடைய திருத்தக்க செல்வம் இருக்கும் இல்லையோ, அதை நாங்கள் பாராட்டுவோம். சேவகமும் யாம் பாடி, உங்களுடைய சேவகம் அதை காத்து வைக்கக்கூடிய ஒரு பிரபாவம், யோக க்ஷேமம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த க்ஷேமத்தை, உங்களுடைய ரக்ஷகத்துவ சுபாவத்தை, நீர் எங்களை எல்லாம் கொண்டு காப்பாற்றக்கூடிய அந்த சுவாவத்தை நாங்கள் பாடுவோம். வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேன். அது மாத்திரம் இல்லை, இந்த பாடி என்ன பண்றோங்கிறது இருக்கட்டும், இந்த பாடுறதே ஒரு மகிழ்ச்சி. இதுலேயே எங்களுடைய வருத்தமன் எல்லாம் தீர்ந்தோம் மொத்தம். இவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு தோணும். கிருஷ்ணன் மாசுச்சாங்க கவலைப்படாதே அப்படின்னா, ஏன்னா மாமேக்கம் சரணம் வருக, என்ன சரணாகிதி பண்ணு, மாசுச்சாக கவலைப்படாது அப்படின்னு. அப்ப நமக்கு என்ன அப்படிங்கிட்டா, இது ஆச்சாரியன் நேரம் இருக்க அதனால ஒரு கவலையும் இல்லை. வருத்தமும் தீர்ந்து அவர் பிரத்யமா நேரம் இருக்க அப்படின்னா நமக்கு எது வேணுமோ அதை அவர் பார்த்துக்கிறார். சமாசேனா சமாசேனம் பண்ற, பரநியாசம்னா பரநியாசம் பண்ற, எது வேணும் இல்ல உபதேசம் அப்படின்னா உபதேசம் பண்ற, காலக்ஷம் அப்படின்னா காலக்ஷம் சொல்லி கொடுக்குற, சந்தேகம்னா சந்தேகத்தை போக்கடிக்கிறார், எல்லாத்தையும் செஞ்சு தர்றார். அப்ப இனிமே நமக்கு என்ன கவலை, இனிமே என்ன வருத்தம், இனிமே வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்லை. நாங்க என்ன பண்ணுவோம் கேட்டா, எங்களுக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் தீர, பின்னாடி ஏதாவது வருத்தம் இருந்தா அந்த வருத்தம் எல்லாம் இப்ப தீர்ந்து போச்சு. அந்த தீர காரணமா இருக்கக்கூடிய ஆச்சாரியன் இருக்காரு இல்லையா, அவரையே அவருடைய திருத்தக்க செல்வம் சேவமும் பாட வருத்தமும் தீர்ந்து. இப்போ ஒரு வருத்தமும் கிடையாது, தீர்ந்து போச்சு எல்லாம். வருத்தப்படுறதுக்கு கூட ஒன்னும் விஷயம் கிடையாது. இப்போ இதுக்காக வருத்தப்படணும், ஆனந்தமா இருக்க வேண்டிய சமயம் வந்துருச்சு, அதான் மகிழ்ந்து சந்தோஷமும் நாங்க இருப்போம். வாழ்க்கையில தேவரீரை பாடிக்கொண்டு, தேவரீருடைய பிரபாவத்தை பாடிக்கொண்டு இப்படியே சந்தோஷமாக இருந்துருப்போம். தேவுமற்றதியே குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி தெரிவனே அப்படிங்கிற மதுர கவியாக எனக்கு வேற எதுவும் தெரியாது. அம்மாழ்வார் சொன்னார், அம்மாழ்வாருடைய திருவாய் மொழி ஆச்சாரிய பேரை சொல்லிப்பேன், அகத்தியே பாடி தெரிஞ்சிருப்பேன். ஏன்னு கேட்டானா, என்ன அப்படி இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் முன்னாடி எல்லாம் எப்படியோ இருந்திருக்கேன், ஆனா இன்று தொட்டும் இதுன்னு மாறிட்டேன். அதனால என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கி பயணம் ராகிலும் பாங்கல்ல ராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் அப்படின்னு அடியனுடைய பாபங்களை எல்லாம் வெறித்து அடியனுடைய ஜென்மத்தை சபலமாக்கினவர் ஆச்சாரியர். அதனால அதை பாடுறதே எனக்கு வந்து புருஷார்த்தம். அதை பாடி நாங்கள் மகிழ்ந்திருப்போம். போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் உங்கு புகழ் காற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கு. ஆச்சாரியனை என்ன பண்ணணும் கேட்டா, போற்றி உகப்பதும். அவனை போற்றி உகப்பதும், போற்றி போற்றின்னு சொல்லணும். புந்தியில் கொள்வதும், மனசனாலே தியானம் பண்ணணும். உங்கு புகழ் சாற்றி வளர்ப்பது, உன் கீர்த்திய வெளியில சொல்லணும். இதுதான் நாம செய்ய வேண்டியது. ஆனா இது பிரத்யுபகாரமா அப்படின்னா, அவர் பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரமான அது இல்லை, பிரத்யுபகாரமாக பிரத்யுபகாரம் யாருக்கும் கிடையாது, யாருக்கும் தெரியாது. ஆச்சாரிய உதவிக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம சொரூபம் இது. ஏன்னா அவர் அத்திர உபகாரம் பண்றதுக்கு அப்படின்னா நம்ம வேறு இருக்கக்கூடாது. கிருதச்ச பிரதி கர்த்தவியம் ஏச தர்மஹா சனாதனஹான்னு சொல்லிருக்கு. யாராவது உபகாரம் பண்ணா பதிலுக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும், பதில் உதவி பண்ணணும், அதுதான் தர்மம். பதில் உதவி பண்ண முடியாத அப்படின்னா பண்ண முடியலேங்கிறத நினைச்சுட்டு நாம் இப்படி சொல்லியிருக்கோம், அவனுடைய பிரபாவத்தை சொல்லியிருக்கோம். அதனால வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து இருக்கிறோம் உங்களுடைய சன்னிதியே. நீர் வந்து அனுகிரகம் பண்ணணும், வரை தருவியா என் அனுகிரகம் பண்ண வேணும், பண்ணால் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லாமல் ஆனந்தமாக இருப்போம் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்லுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.